நிலாங்கரையில் காணாங்குருவி தானா தவிக்குதே. வானம் திறந்த வையம் கடந்து பரப்போம் காற்றிலே, உடம்பில் இருந்து உசுர மட்டும் உருவி உருவி எடுக்காதே. மாசம் மாசம் டீசல் விலை போல் ஆசா பாசா துறவிய போல முடியா முடிக்கிறேன். நீலாங்கரையில் காணாங்குருவி தானா தவிக்குதே. வானம் திறந்து வையம் கடந்து பரப்போம் காற்றிலே. கட்டி பட்டாம்பூச்சி போட்ட குட்டி, ஒத்து போகும் காதலி எல்லாம் 50-50 பொண்டாட்டி. கண்ணி பொண்ணு ஓரங்கட்டி கண்ணங்கிள்ளி கண்ண கட்டி, காதல் பண்ணு பூல குட்டி இட்டி. காதல் எறும்பு ஊறும் போது கல்லும் கூட தேயுமே. தூரம் பார்த்து நின்ற பெண்மை தோளில் வந்து சாயுமே. நீ தட தட உச்சந்தல பதிக்கிறே, விரு பட பட உள்ளங்கள் குளிருதே. நீ சண்டக்காரியாகும் போது பதறுது என் மண்டக்குள்ள நட்சத்திர செதறுது. புடவ துவைக்கும் துறவிய போல முடியா முடிக்கிறேன். திறந்து வையம் கடந்து பரப்போம் காற்றிலே. போதே வெக்கம் கூட போயே போச்சே. காலம் இப்போ ஹைடெக் காச்சே, கைய விட்டு போகாதே. பெண்கள் கொண்ட ஆசையெல்லாம் பிரிட்ஜு வைத்தாப்பி போல, ஆண்கள் கொண்ட ஆசையெல்லாம் வெயிலில் வைத்த வெண்ணை போல. நீ வர வர வக்கீலுக்கு படிக்கிற, நீ வாதம் பண்ணி வாதம் பண்ணி ஜெயிக்கிற. நீ போல முடியா முடிக்கிறேன். நீலாங்கரையில் காணாங்குருவி தானா தவிக்குதே.